குறிஞ்சி பூ பூத்தது போ கூடுதுங்க சொந்தமெல்லாம் எங்கும் கலக்கு மத்தாளம் மத்தாளம் குட்டி முழக்கு செங்கோட்டை செங்கோட்டை வரை மணக்கு கல்யாணம் கல்யாணம் இங்கு நடக்கு நெஞ்சூடு ஆனந்தம் கொள்ள கண்ணூரம் கண்ணீரும் கொள்ள பூச்சூடும் பொன் வேளை வந்தது இளமை சந்தனம் பூசிய சந்ததி வாழ்க குற்றாலம் குற்றாலம் எங்கும் கலக்க மத்தாளம் மத்தாளம் குட்டி முழக்க செஞ்சோடு ஆனந்தம் கொள்ள கண்ணோரம் கண்ணீரும் கொள்ள பூச்சூடும் பொன் வேளை வந்தது இளமை வாழ்வின் சிறு பாதி வாழ்க்கை வாழ்வின் பெரும் பாடி சந்தனம் பூசிய சந்ததி வாழ்க கெட்டிப்பட்ட பாறை சொந்தம் பார்க்கும் உள்ளம் அது சொக்க தங்கமே பாறை கொண்ட கீரல் அது ஒட்டி கொள்வதில்லை தங்கம் கொண்ட கீரல் அது ஒட்டி கொள்ளுமே மனசை மாற்றிக்கொண்டோம் பணமாலை மாற்றிக்கொண்டோம் ஆனந்தத்தின் சாவி அது அன்பு என்று கண்டோம் வேட்டி கட்டும் பிள்ளைகளானும் சேலை கட்டும் சிறுமிகளானும் எங்கும் கலக்க மத்தாளம் மத்தாளம் கொட்டி முழக்க வாழ்வு கொடுத்தவனே வணங்கத்தகுந்த காலம் குற்றாலம் எங்கும் கலக்க, பத்தாளம் மத்தாளம் குட்டி முழக்க, செங்கோட்டை செங்கோட்டை வரை மணக்க, கல்யாணம் கல்யாணம் இங்கு நடக்க, நெஞ்சோடு ஆனந்தம் கொள்ள, கண்ணோரம் கண்ணீரும் துள்ள, பூச்சூடும் பொன் வேளை வந்தது. இளமை வாழ்வின் சிறு பாதி, இல் வாழ்க்கை வாழ்வின் பெரும் பாதி, இரு வேறு நாவில் ஒரு வார்த்தை பேசி, ஆயிரம் கோடி ஆண்டுகள் பாடி, சந்தனம் பூசிய சந்ததி வாழ்க. வாழ்வு கொடுத்தவனே.